மலை தொடும் முன் மறைந்தது என்ன? வெள்ளிமலையே வெள்ளிமலையே, துள்ளி வந்து தொலைந்தது என்ன? தாவணி மின்னல் சிதறி அடிக்க, மன்மத இடிகள் மனதில் இடிக்க, இளமை வயலில் காதல் முளைக்க, மறுமுறை மறுமுறை ஒருமுறை வருவாயா நீ வரும்போது? நான் மறைவேன்.